ஆதித்தன் தலையெடுக்கிற மரம் பெற நாங்கள் தமிழ் குடி மரபிலே தனிப்பட்டகம். அரியணை கொண்ட அரசன் மாட்டி மரபடி நடப்பது முதல் தத்துவம். நாங்கள் ஆயிரம் கந்தர் கூட்டம் கரம் வைத்தது கொலைவாழ் ரத்தம். தமிழனுக்கு ஒரு அறிவுரை சொல்றதுக்கு அருகதை எவனுக்கு இல்லை முழக்கம். ஆதித்தன் பழைய புத்தகம் அறிவு காகிதம் புரட்சி காட்டுவோம். வந்தவரை வாழ வைத்த பின் வாடகை வீட்டிலே கூட்டு கட்டினோம். அடையாளம் மொழிதான் உனக்கு அதை அளிக்க வருவோர் இருக்கு. அனுதாபம் வேண்டாம் துணி கூட தன்மானம் தலைவேல் உயர்த்து பலமுறை பகவழி சிறங்களை அறுத்தது இனி ஒரு முறை தன வரிகணம் இருக்குது. அறிவியல் அரசியல் ஆய கலகணித மகிழ உலக விஞ்ஞானம் வியக்குது. அறவழியில் நடந்த கூட்டம் எதிரிகளை மறைத்து வாழும் தொலைநோக்கு பார்வையை தரத்தினை உயர்த்திய மாந்திரி மகுடங்கள் பேசும். வளரும் பொழுது புள்ளியும் புனையின் நிறம் குணத்திலே ஒன்று. அது வளர்ந்த பிறகு எது குறும்புது எது கொடியது என்று. இனி நாடு நகர நலிந்த பிறகு நரிகள் நாகம் புகுந்து இனி வானம் அளவு மலைகள் குடைந்து வளத்தை குடித்து திங்கு. அத்தனைக்கும் நான் முற்று புள்ளி வைக்க போறேன். மொத்த கதை நான் கீரை கட்டா தூக்க போறேன். கெட்டவனே நீ என்ன பார்த்து கெட்ட கேள்வி. விற்பனைக்கு வச்ச பொருள் இல்ல கெட்ட சாமி. கெட்ட சாமி கெட்ட சாமி கெட்ட சாமி கெட்ட சாமி கெட்ட சாமி கெட்ட சாமி. கருப்பண்டாலும் வடிவில கருப்பண்டதால் ஆளுகனடா. முந்தி திருப்பி எழுதல இப்ப எழுதுற பாசமா. Aber nicht für mich, nicht für fame, follows likes, drum auf vier Sprache am Schreiben, damit du irgendetwas verstehst. Aber nicht für mich, nicht für fame, follows likes, drum auf vier Sprache am Schreiben, damit du irgendetwas verstehst. அடியெங்கும் மாதித்தன் தொட்டால் அது பங்கம். நீ விழுந்தால் வரலாறு நிலைமாறா கூட்டம் படைவெல்லும். என் நிறத்தை மண் இனத்தை செய்யும் தொழில் பேச்சு வழக்கை நம் மாடம் பார்த்தாலும் தேடாதே அது குண காபத்து. குலத்தொழில் குடிகளை இனி பிறப்பு வழியை பிரிச்சதாறு. உரைக்குள்ளே இருக்கும் வாழை எடுக்க நினைத்தால் உனக்கு கேடு. தன் சாதி பெருமை சொல்வோர் உங்காலிட மயிரை போன்றோர் சிறத்தின் மேல் மலத்தை வைத்து பெருத்த தன்புகள் ஊரில் விட்டோ. விரட்டணும் அடியாளம் வரை அடிக்கணும். அதை உலகுக்கு குறைத்தவன் இந்த அரசினை நாங்கள் சுரத்தணும். கரிகாலா கருவுற்றது சேயொரு காலம். மத முடிவினை இந்த சாதிகள் தேடும். முடிவில்லா தொடர்ந்து பயணம் மரண வாசல் வரை போர்க்கொடி போகும். குறைகுற்றம் சொல்லி பழி தீர்க்கும் கூட்டங்கள் கோயில் மாடு. தனி மனிதன் அடிப்படை உரிமைகளை கேட்டு நீ அரசியல் பாடு.